శ్రీమన్నూతన గణారతిరాడత్తాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారతిరా సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీ వాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురు నవ్యవాగీష యోగీంద్ర ఆయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హరియం భజామ స్వాత్మసంపదం ఇస్య వాగ్వృద్ధి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణీయం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியருடைய சுப்ரபாதங்கள். மகித சம்பத் சதக்ஷரா விஹித சம்பக்ஷரக்ஷரா ஷடர சக்கர பிரதிஷ்டிதா சகல தத்துவ பிரதிஷ்டிதா விவித சங்கல்ப கல்பகா விபுத சங்கல்ப கல்பகா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா జయ జయ శ్రీ సుదర్శన. சில வியாக்கியானங்கள்ல ஸ்லோகத்தினுடைய சங்கேயானது முன்பின் மாறி இருக்கும். சில இடங்கள்ல இந்த ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகமாகவும் இருக்கு, சில இடங்கள்ல ஏழாவது ஸ்லோகமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஏற்கனவே அவதாரிக்கையிலேயே நாம் அனுபவித்த ஒரு விஷயம்தான், பிராச்சீன கிரந்தங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஸ்லோகத்தினுடைய எண்ணிக்கையில் மாற்றங்கள் இருக்கு. எண்ணிக்கையில் மாற்றங்கள் அப்படின்னா, நான்காவது ஸ்லோகமாக கொடுக்கப்பட்டது ஐந்தாவது ஸ்லோகமாக நவீன புஸ்தகங்கள்ல மாறியிருக்கலாம். அப்படி ஸ்லோகம் இதுதான், ஸ்லோகத்திற்குள்ள எந்த விதமான மாற்றமும் கிடையாது, சங்கையில தான் பேதமானது இருக்கு அப்படின்றது சில வியாக்கியான பிராச்சீன வியாக்கியான புஸ்தகங்களுக்கும் நவீனமாக நம்முடைய சுவாமி தேசிகனால் அருள் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய சுதர்சனாஷ்டகத்துக்கும் சுதர்சனாஷ்டக வியாக்கியானத்துக்கும் வித்தியாசங்கள் பல இடங்களில் பார்க்கப்படுறது. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அங்குஷம் அப்படின்ற ஆயுதத்துடைய காரியத்தை இங்கே சுவாமி தேசிகன் விவரிக்கின்றார். யாரெல்லாம் பிரம்மஞானிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், உபாசகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டும் சம்பத்தை கொடுக்கக்கூடியவன், ஷடக்ஷரம் அப்படின்ற மந்திரத்தை உடையவர், ஷட்கோணத்தில் மத்தியஸ்தராக இருக்கக்கூடியவர், யந்திர அக்ஷரங்களுக்குள்ள சாநித்தியம் செய்யக்கூடியவர், நினைத்த காரியங்களில் முடிக்கக்கூடியவர், தேவாதி தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள், 33 கோடி தேவர்களுக்கும் வேண்டும் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர், கல்பவிருட்சம் போன்று இருக்கக்கூடியவரான சுதர்சனாழ்வாருடைய ஜெயமானது விளங்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சாராம்சம். இதில் முக்கியமாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமான பலனானது சொல்லப்படுகிறது. ஆயுதங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொரு விதமான ஆயுதத்தினுடைய காரியத்தை சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். அதே மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள் நிரூபிக்கப்படுகின்றன. அசாதாரணமான தர்மங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்கப்படுகின்றன. அதன்படி இந்த ஸ்லோகத்தில் சர்வ பல பிரதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தர்மமானது இங்கு தெரிவிக்கப்படுகிறது. பிரசித்தமான ஞானம் என்ன? லோகத்தில் எதை தெரிந்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகின்றது அப்படின்னால் மோட்சத்தை பற்றிய ஒரு தெளிவான ஞானம். பிரம்மவிதாப்னோதி பரம் நாமளே சொல்றோம். பிரம்மவிது பரம்பிரம்ம ஆப்னோதி அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட பிரம்மவித்தாக இருக்கக்கூடியவர் பிரம்ம ஜானிகளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் யாருன்னால் சாட்சாத் சுதர்சனாழ்வார். அக்ஷரம் அப்படின்னு சொல்லப்படும். அக்ஷரம்னா மோட்சம் கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அமரகோஷத்து அடிப்படையில் பார்த்தார் நல்ல மார்க்கத்தை காட்டக்கூடியவன். மார்க்கம்னா உபாசனம்னு ஒரு அர்த்தம். அதை யார் கடைபிடிக்கிறாரோ அவர்களுக்கு சகல விதமான சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சரக்ஷர மந்திர பிரயோகத்துக்குள்ள இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரணவம், நமசப்தம், விஷ்ணு சப்தத்தினுடைய நாலாம் வேற்றுமை, இதெல்லாமே சுதர்சன சரக்ஷர மந்திரம் அப்படின்னு சொல்றதையும் ஒரு பெருமை உண்டு. எப்படி பிரணவத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகள், நமசப்தத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகள், அதே மாதிரி நாராயணாய அப்படின்ற சதுர்த்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான பதத்திற்கு இருக்கக்கூடியதான பெருமை, அந்த மாதிரி சுதர்சனுடைய சரக்ஷரத்திற்கும் பல பெருமைகள் உண்டு. அது ஆச்சாரியன் வாயிலாக அந்த சுதர்சன மந்திரங்களுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். சக்கரத்தினுடைய அறங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆறு விதமான அறங்கள் சக்கரத்தில் நிலை பெற்று இருக்கின்றன. ஷட்கோண மத்தியஸ்திதன் அப்படின்னு அதனாலதான் சொல்லப்பட்டது. சகல விதமான தத்துவங்கள்லையும் சாநித்தியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்தர்யாமித்வம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. சர்வாந்தர ஆத்மாவாக இருக்கின்றான். எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம், அந்தர்யாமி பிராமண வாக்கியம். ஷடக்ஷரத்தில் பிரதிஷ்டிதன் அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனேவே சகல தத்துவங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லப்படும். இதெல்லாமே ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவன். ரொம்ப விஸ்தாரமாக போகும்ன்றதுனால இங்கே பூர்வபக்ஷ சித்தாந்தத்தோட வியாக்கியானங்கள் எல்லாமும் இருக்கு. கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு சமாதானமும் சொல்லப்படுகின்றன. சுதர்சன மந்திரங்கள்லேயே ஒரு கேள்வி இருக்கு. அதில் சடக்ஷரத்தில் பிரதிஷ்டிதராக இருக்கக்கூடியவன் எப்படிக்கு எப்படி சர்வாந்தரயாமித்தம் அவனுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு சமாதானமும் மிக அழகாக அருள் செய்கிறார்கள். நினைத்ததை சங்கல்பிக்கக்கூடியவன், யார் நினைத்ததை, தேவர்கள் நினைத்ததை கூட சங்கல்பிக்கக்கூடியவன், அப்படி இருக்கக்கூடியவனுக்கு இங்க விகித சம்பக்ஷரக்ஷரா அப்படின்னு இருக்கு. அதுல ஒவ்வொரு அக்ஷரம் இருக்கோ இல்லையோ, அந்த ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் சகலாபீஷ்ட பிரதாயகமான ஒரு அர்த்தமானது சொல்லப்படும். என்ன பலனை விரும்புகிறார்களோ அபீஷ்ட பிரதாயகம், நாம் விரும்பிய எல்லா விதமான பலனையும் நமக்கு அளிக்கக்கூடியவனாக இவன் எழுந்தொழியிருக்கின்றான். அப்படிப்பட்ட விஜயலட்சுமி நாயகனாக இருக்கக்கூடியவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விவரித்து தெரிவிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.